విద్వాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. స్వామి దేశికనుడే యాదవాభ్యుదయ అనుభవం. அதில் முதல் சர்க்கத்தில் முதல்ல ஒரு 8 ஸ்லோகங்கள்னால உபோத்காபம் முன்னுரையாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை காவியத்தை எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றார். அதில் 3வது ஸ்லோகம் சக்தியா சௌரி கதாஸ்வாதகாஸ்தானே மந்ததியாமபி அமிர்தம் யதி லப்யேத அதாவது என்னன்னா, கண்ணனுடைய குணங்கள்ல ஈடுபடாதவா யார் இருக்கா, எவ்வளோ பேர் இருக்கா, அவளுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த கிரமத்துல வந்து மிதமான புத்தி மந்த புத்தி உள்ளவா கூட அவாவா சக்திக்கு தகுந்த மாதிரி கண்ணனுடைய கதைகளை அனுபவிக்கிறது சரியானதானதாக இருக்கும் அப்படி. ஏனால் வேதம் என்ன சொல்றது, பகவான வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சால் யோ அஸ்யாத்யக்ஷஹ பரமே வியோமன் சோ அங்க வேத எதிவான வேத அப்படி. அதாவது ஸ்ரீவைகுண்டநாதனான எம்பெருமான் பரமபதத்துல இருக்கான், அவனுடைய பெருமைய அவன்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும், இல்லைன்னால் அவனாலேயே தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றது. ஆழ்வார் பாசுரத்துல வரும்பொழுதும் தாம் தம் பெருமை அறியாதவர் அப்படின்னு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வந்து சொல்லும் பொழுது தன்னை சொல்லிக்கிறச்ச ஆழ்வார் என்ன சொல்லிக்கிறார்னா, தான் தன்னை துதித்த அப்படின்னு, என்னுள்ள எம்பெருமானே இருந்துட்டு அவனை ஸ்தோத்திரம் பண்றான், இல்லைன்னு இப்படிப்பட்ட உயர்ந்த பாடல்கள் என்னிடத்துல இருந்து வரத்துக்கு சந்தர்ப்பமே கிடையாது அப்படி. அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்க வந்து பகவானுடைய பெருமைய மந்த புத்தி உள்ளவாளும் அனுபவிக்க தொடங்கலாம், அது சரியானதுதான் அப்படி. தாம் தம் பெருமை அறியார் அப்படின்னு திருக்கூடலூர் பாசுரத்துல திருமங்கை மன்னன். ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்துல வரும்பொழுது தத்வேனயஸ்ய மகிமார்ணவ சீகராணுகு சக்யோ ந மாதுமபி சர்வ பிதா மகாத்யைஹி கர்த்தும் ததீய மகிமஸ்துதி முத்யதாய மக்யம் நமோஸ்து கவயே நிரபத்திரபாய அப்படி. அதாவது கடலை போல அளவிட முடியாதது எம்பெருமானுடைய பெருமை, அதுல ஒரு திவலை அதுல ஒரு துளி அது அனுபவிக்கிறதுன்னு ஆரம்பிச்சா சிவனுக்கு சர்வஜ்ஞன்னு பேரு. அப்படிப்பட்ட சிவனோ இல்ல சரஸ்வதியினுடைய கணவன் சரஸ்வதி வல்லபனான பிரம்மா இவர்களும் வந்து அளவிட்டு சொல்ல முடியுமா அப்படின்னால் முடிய. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமைய என்னன்னா, அதை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதனால வந்து இது ஒன்றும் சரியில்லாததாக ஆகாது, அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்ததன் பொருட்டே நான் நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு. அப்போ இதெல்லாம் வச்சுண்டுதான் சக்தியா சௌரி கதா சுவாதகா, என்னுடைய சக்தி எவ்வளவோ அத ஒரு இடத்துக்கு போறா, ஒரு ஜலம் மொண்டுன்னு வரத்துக்கு சின்னதா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போனா கொஞ்சமா மொண்டுன்னு வரா, பெருசா எடுத்துட்டு போனா நிறைய மொண்டுன்னு வரா, அந்த மாதிரி நான் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படி. இதே விஷயத்த யத்யாவத் தவ வைபவம் தத் உச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகா ஸ்தோத்தும் கிம் வயம் ஜக்ருஹு பிராஞ்சோ விரிஞ்சாதய அப்யேவம் தவ தேவி வாங் மனசயோகோ பாஷான பிஜம் பதம் காவாச்சக பிரயதாமகே கவயித்தும் பிரசஸ்தை கிராம். பராசரபட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம் பிராட்டினுடைய குணமாகிற ரத்தனம், அதுக்கு ஒரு கோஷம் டிக்ஷனரி மாதிரி, அந்த கிரமத்துல அந்த ஸ்தோத்திரத்துக்கு பெயர். அதுல சாதிக்கிறது என்னன்னா, சரி பகவானுடைய விபவம் உயர்ந்தது உயர்ந்தது, யாரையும் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு தூரக்கே நின்று இருந்தா எப்படி ஸ்தோத்திரம் பண்றது, கிட்டக்க போனாதானே. அதனால வந்து அப்படியே தூர நின்று போகாமல் எல்லாரும் விரிஞ்சாதயா, விரிஞ்சினா பிரம்மாவுக்கு பேர், மத்தியே விரிஞ்சி சிவயோகோ, விரிஞ்சினா பிரம்மா சிவன் ரெண்டு பேருக்கு நடுவுல எம்பெருமான் விஷ்ணு இருக்கிறதுனால இவா ரெண்டு பேருக்கு உண்டான செயல்கள் தான் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிறா, அப்படி இல்லை அப்படின்னு அங்க போற வரதராஜ பஞ்சாசத்துல. அப்படி அந்த நிலையில நானும் இங்க ஆரம்பிக்கிறேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மூலம். அப்படி அதுக்கப்புறமும் வரச்ச வருஷாயுதைகி எஸ்ய குணான சக்தியாக வக்தும் சமேதைரபி சர்வ தேவைகி, மர மழை துளி விழருது, அது எத்தனை விழருதுன்னு யாரானா எண்ண முடியுமா? முடியாது, யாராலையும் எண்ண முடியாது. அந்த மாதிரி எப்பெருமானுடைய குணங்கள் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு கர்ணபர்வாவில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இதனுடைய வியாக்கியானத்துல பெரிவால் காண்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நகி தஸ்ய குணாக சர்வே சர்வைகி முனிகணைரபி வக்தும் சக்யாக வியுக்தஸ்ய சத்வாத்யைகி அகிலைர் குணைகி. அப்படி எம்பெருமானுடைய குணங்களை எல்லா குணங்களையும் எடுத்து முனிவர்களுடைய முனிகணைகி கூட்டம் இதெல்லாமும் சேர்ந்து பார்த்தாலும் சொல்ல முடியுமான்னா முடியாது அந்த மாதிரி. ஆனாலும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னா ஏதோ என்னுடைய திருப்திக்காக நான் சொல்றேன். அப்படி அதாவது ஒரு அமிர்தம் இருக்குன்னா, அமிர்தம் எதி லப்யேத ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது பாகம், அதுல அமிர்தம் கிடைக்கிறதுனா அது கொஞ்சமா கிடைச்சானா நிறைய கிடைச்சானா அதை அனுபவிக்கிறதுக்கு யார் தான் ஆசைப்பட மாட்டா அப்படின்னு சுவாமி ஆசைப்பட்டு இதை பண்றேன். இன்னொரு இடத்துல பராசரர் சொல்லும்போது நதே வர்ணயித்தும் சக்தா குணானு ஜிக்வாபி வேதசா, அந்த வேதமோ வேதத்தை நான்கு முகத்தினாலையும் நான்கு வேதத்தையும் சொல்லி கொண்டிருக்கிற பிரம்மாவினாலையும் அதை வர்ணிக்க முடியாது. ஜிக்வாபி வேதசக பிரசீத தேவி பத்மாட்சி மாஸ்மானு தியாச்சக்ஷீஹி கதாச்சன, அப்படி ஒருபோது நான் தான் ஆரம்பிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பராசர பகவான் அருளியதை வச்சுண்டு இந்த இடத்துல வரும்பொழுது மந்ததியாமபி, பராசரரே தன்னை தத்துவம் உண்மை என்னன்னு தெரிஞ்சவர், ஏன்னால் அவர் வந்து தன்னுடைய தகப்பனார அந்த ராஜா ஏதோ இதுல வந்து சக்தின்னு பேரு அவருக்கு, அவரை வந்து பரமசிஷ்டர் சின்ன வயசுல தாத்தா தான் வசிஷ்டர் தான் இவரை எடுத்து வளர்த்த பராசரரை, அதனால வந்து வரும்பொழுது பின்னாடி தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு இவாளால் ஆபத்து வந்துடுறது, யாரோ அசுரனோ என்னமோ பண்ணிட்டான், அவரை அப்படியே கொண்டுட்டானான் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறச்சி. அதை பார்த்தோம்னா ராட்சசாலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு யாகம், எங்க இருக்கிறவாலும் வந்து விழறான் வந்தா, அப்போ வந்து புலஸ்தியர் அசுரத்துக்கெல்லாம் கூட்டஸ்தன், அவர் வந்து இவர்கிட்ட வசிட்டர்கிட்ட உன் பேரன் நிறுத்த சொல்லும், என்னுடைய வம்சமே இல்லாத போடும் போல இருக்கு அப்படின்னு கேட்க இவர் சொன்னார், இவர் நிறுத்திட்டார் தாத்தா சொன்னதை கேட்டு, அதனால புலஸ்தியருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் என்ன அனுகிரகம் பண்ற, தத்துவம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு, தத்துவம் நாராயணஹா வருது இல்லையா வேதத்துல, அது தெரியும்னு புலஸ்தியர் என்ன சொன்னாரோ ததாஸ்துன்னுட்டார் அவர் வசிஷ்டர். அதனால அப்படிப்பட்ட அவரே தன்னால சொல்ல முடியாதுன்னு சொன்னால் நான் எப்படிப்பட்டவன், மந்த தியாமபி தீன புத்தி, மந்த குறவான புத்தி உடையவன் அப்படின்றதா. அப்போ அமிர்தம் கிடைக்கிறச்சா அதை அடையறதுக்கு ஆசைப்படாம யார் இருக்க போறா அப்படின்னு, இதே கருத்தை இதுல வரும்பொழுது தேவநாதன் விஷயமான ஸ்தோத்திரம் அச்சுத சதகத்துல வரச்ச மலினம் அபிபாஷி தம் மம கிங்கர சத்ய தவ கீர்த்தி ஜோத்ஸ்னா பிரசரே லக்னம் லபதாம் விசுத்திம் ரத்யா சலிலமிவ த்ரிபதகா ஸ்ரோதோகதம். அதாவது உன்னுடைய புகழ் அதுவே ஒரு நிலவொளி, புகழ வெள்ளையா வர்ணிக்கிறது நிலவு வெளுப்பா இருக்கு. அப்போ அது இருக்கிறச்ச வெளுப்புல அழுக்குப்பட்டா நன்னா தெரியும். அப்போ அதுல வந்து என்னுடைய சொல்லு குற்றம் குறையோட கூடினது, அது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னால் அது அந்த அழுக்க இந்த இது அடிச்சுண்டு போயிடும். எது அடிச்சுண்டு போயிடும்னால் மேல்லோகம் பூலோகம் பாதாள லோகம் வரைக்கும் அந்த திரிபதகான்னு பேரு கங்கை நதி. அது அங்கதான் பெருமாள் விஷ்ணு அந்த திரிவிக்ரம அவதாரத்துல வந்தது, அங்க இருக்கு, இங்க வந்தது, அப்புறமும் அங்க கீழெல்லாம் போறது. அப்போ அந்த நீர் பெருக்கு, அப்போ அது என்ன ஆறுதுன்னால் இந்த அதுல வந்து ஒரு அது சுத்தமானது. இந்த தெருவில் இருக்கிற அழுக்கு தண்ணி அதுல கலந்தா அது எதான ஆ போறதுன்னா அந்த வெள்ளத்துல இந்த அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி என்னுடைய வார்த்தை குற்றம் குறையோட இருந்தாலும் அது தூய்மையை நிச்சயமாக அடையும் அப்படின்னு சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்துல. அதனால அப்படிலாம் இருக்கும் பொழுது எம்பெருமான நான் தெரிந்து கொண்டேன்னு யார் சொல்றானோ உண்மையில அவன் தெரிஞ்சுக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு யாரு சொல்றானோ அவன் தெரிஞ்சின்றவனாக இருக்கான். அவிஜாதம் விஜானதாம், விஜாதம் அவிஜானதாம், அந்த நிலைதான் எல்லோருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற நானும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அமிர்தத்தை அனுபவிக்க ஆசைப்படுறேன்னு இந்த மூன்றாவது ஸ்லோகத்தினால. அடுத்தது அடுத்த உபன்யாசம்.